மஞ்சாடி பீலியொதுக்கிய பூவாலி கிளிப்பாடி காகளிகள் மூழும் போல் தானே இருந்தாடும் போல் என் கைவிரலால் என் இளமை தொட்டு மறஞ்சு காட்டே கைதப்பு பொன் பொடி தூவிய புலரி தாளம் தேடி மஞ்சாடி பீலியொதுக்கிய பூவாலி